السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்திதி லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة صدق الله العليم قال النبي عليه الصلاة والسلام تنكح المرأة لأربعين ولمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஒரு தரமான ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று சேர்த்திருக்கோம். இந்த உலகத்தில் ஆக பலமான ஒரு படைப்பு, அறிவான ஒரு படைப்புன்னா மனுஷன்தான். ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு சில விலகினங்களை வச்சிருக்கிறான். உதாரணமாக, எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவன் தாகத்துக்கு அடிமை. தண்ணி குடிக்காம கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியாது, தண்ணி குடிச்சுதான் ஆகும். அதே மாதிரி நாங்க பாக்குறோம், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பசிக்க அடிமை, அதை சாப்பிட்டுதான் ஆகும். சாப்பிடாம இருந்தா அப்படி செத்து போயிருவான். அதே மாதிரி நாங்க பாக்குறோம், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவர் தூக்கத்துக்கு அடிமை, தூங்கிதான் ஆகும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த மனிதன் அப்படி பலகீனமா படைச்சிருக்கான். அதே மாதிரி சொல்லலே, உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கு ஆசை ஒன்று படைச்சிருக்கிறான், அதுவும் மனிதனுக்கு அடிமை தான். மனுஷன் அந்த விஷயத்துல பலகீனம் தான். ஆனா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த தண்ணிய, இந்த காத்த, அதே மாதிரி பசிய, தூக்கத்தை, ஆசையை படைச்சல்லாம், அதுக்கு ஹராமான வழி, ஹலாலான வழி ரெண்டே வச்சிருக்கிறான். தாகம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு, அதை ஹராமாவும் போக்கலாம், ஹலாலாவும் போக்கலாம். உதாரணமாக நம்ம வீட்டு தண்ணி, தண்ணி குடிக்கிறது ஹலால் தான். அது எங்க வீட்டு தண்ணி குடிக்கிறது ஹலால், தாகம் போயிடும். பக்கத்து வீடு தண்ணி, அதுவும் தண்ணி தான், ஆனா அது பக்கத்து வீடு, அனுமதி இல்லாம குடிச்சவன அது ஹராம் ஆயிடும். தண்ணி மாதிரி இளநீ குடிக்கலாம், காசு இருக்க வாங்கி குடிக்கலாம், ஹலால் ஆயிரும். அது களவெடுத்து குடிச்சோம், நைட்ல மேல ஏறி ரெண்டு இளநிய கீழே இறக்கி குடிச்சிட்டான், ஓ அப்படி ஏப்பத்தையும் விட்டான், இது ஹலால் ஆகாது. இளநீ ஹலால் குடிச்ச முறையில, அதனால இந்த பலகீனங்களை விடுவதற்கு அல்லாஹ் ஹராமையும் வச்சிருக்கிறான், ஹலாலையும் வச்சிருக்கிறான். இந்த ரெண்டையும் பிரித்து அறியக்கூடிய அறிவையும் அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் பைத்தியக்காரனுக்கு ஒரு கடமையும் இல்லை. ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஈமானும் இல்லை, தொழுகையும் இல்லை, நோமும் இல்லை. ஒரு பைத்தியக்காரன் செத்து போயிட்டான்னு அவன்கிட்ட எல்லாம் கேள்வி கணக்கு கேட்கறதும் இல்லை, பைத்தியம். அதனால தான் சொல்லுவாங்க, அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஹராமா அந்த தாகத்தை இல்லாமக்கலாம், ஹலாலாவும் இல்லாமக்கலாம். மேலான பெரியாலே சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ் பசியை தந்திருக்கிறான், அந்த பசியையும் ஹராமா இல்லாமக்கலாம், ஹலாலையும் ஹலாலா இல்லாமக்கலாம். ஹலாலா நல்லா சம்பாதிச்சு ஹலாலான முறையில் சாப்பிட்டாரு, அது ஹலாலாயிரும். ஹராமான களவெடுத்து சாப்பிட்டாரு, ஹராமாயிரும். ஆனா பசி போகும், முறப்பில்ல. ஏதோ பிஸ்மில்லாட் அல்லாட பேரை சொல்லி அறுத்தாச்சு, அதை அறுத்து சாப்பிட்டாரு, ஹலாலாயிரும். அதாவது ஒரு பஸ்லயோ வேன்லயோ பைக்லயோ நல்ல வளர்த்த ஒரு ஆடு அடிபட்டு செத்துருச்சு, பார்த்தா ஒரு 30 கிலோ தேரும், செத்த ஆட்டை புதைக்கதான் வேணும். யோசிக்கிறான், எப்படிடா இதை ஹலால் ஆக்குறது, செத்துருச்சே எப்படியாவது ஹலால் ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு ஒரு 10 ஹாபிஸ் மாரை கொண்டு வந்து உரிக்க வச்சான். சோலை உரிச்சது ஹாபிஸ் மார், இது ஹலால் ஆகிறது. பார்த்தா சாதாரண தண்ணியில கழுவினா ஹலால் ஆகாது, ஜம்சம் தண்ணில கழுவினா இறைச்ச, ஜம்சம் தண்ணியில கழுவினாலும் ஹலால் ஆகுது. 10 முஃப்தி மாரை கொண்டு வந்து ஆக்க வச்சான், உரிச்சது ஹாபில் மார், கழுவினது ஜம்சம் தண்ணியில, ஆக்கினது முஃப்தி மார், அந்த இறைச்சி ஹலால் ஆயிருமா, ஹலால் ஆகுமா சொல்லுங்களே. ஹாபிஸ்ல உரிச்சிருக்கு, இதுக்கு நேர் மாட்டமா சாதாரண ஒரு பையன் பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்குன்னு அர்த்தான், உரிச்சது ஆமுதுருமா, கழுவினது சாதாரண தண்ணியில, ஆக்கினது ஐயர் மார், சாப்பிடலுமா, சாப்பிடலும். என்னடா ஐயர் மார் உரிச்சிருக்கிறாங்க, ஆமுதூர் கழுவி இருக்கிறான், ஃபாதர் மார் ஆக்கி இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை, பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு நடந்து போச்சு. மேலான பெரியாலே சொல்லலையே, அப்ப அந்த வேன்லயோ பஸ்லயோ அடிப்பட்ட அந்த ஆட்டை ஹலால் ஆக்கிலாரு, முழு உலகமே சேர்ந்தார், அது செத்து போச்சு. அப்ப ஹராமா அங்க பசி இல்லாம ஆக்கிடலாம், ஹலாலாவும் இல்லாம ஆக்கிடலாம். அல்லாஹ் பாக்குறா எப்படி இல்லாம ஆக்குறான்? அதே மாதிரி சகோதரர்களே, உடம்புல அல்லாஹ் ஆசையை வச்சிருக்கிறான், இச்சையை வச்சிருக்கிறான். அது இருக்கும், மனுஷன் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஹலாலான வழியை வச்சா, ஹராமான வழியை வச்சா, வேலி பாயிரானா, சேத்த கண்டு மிதிக்கிறானா, தண்டிய கண்டு கழுவுறானா, அல்லாஹ்க்கு பயப்படுறான். நிறைய பேர் நிறைய ஆம்பளை சொல்றேன் இல்லையா, நான் ஆம்பளை, நான் எப்படி வாழ்வேன், நான் சேத்த கண்டா மிதிப்பேன், தண்ணியை கண்டா கழுவுவேன், பொம்பளை புள்ளதானே அடுக்கு ஒடுக்கமா வாழும் அப்படி. இவருக்கு இவரே ஒரு சரியத்தை வச்சுக்கிட்டார். அப்படி இல்லை, அல்லாஹ் சொல்றான், மனமானவனுக்கு மனமானவள், அல்ல கபீசாத்தில் கபீசின், கெட்டவனுக்கு கெட்டவள். நல்லவனாக வாழ்ந்தா நல்ல ஜோடி அல்லாஹ் அமைக்கிறான், கெட்டவனா வாழ்ந்தா கெட்ட ஜோடி அல்லாஹ் அமைக்கிறான். நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யா அல்லாஹ், கண்ண மேல தூக்காத முழு பரதா போட்ட சாலிஹான ஒரு மனைவியை தந்துருயா அல்லா, அல்லா தருவான். நம்மளும் கண்ண மேல தூக்கிட கூட, நம்மளும் கவனமா இருந்திருக்கோம், தந்திருப்பான். மேலான பெரியார்களே, அப்போ உடம்புடைய ஆசை இல்லாமாக்க ஹலால் ஹராம் ரெண்டு வழி அல்லா வச்சிருக்கான். மேலான பெரியார்களே சொல்லுதலே, இப்ப இந்த ஹலாலான முறைக்கு பேரு நிகா, ஹராமான முறைக்கு பேரு தினா விபச்சா. அப்ப ஹலாலான முறை நிகா திருமணம், ஹராமான முறை விபச்சாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல விபச்சாரம் செய்ய வேணாம்னு, அல்லாஹ் குர்ஆன்ல விபச்சாரம் செய்ய வேணாம்னு சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிடாதேன்றான். பாருங்க, வீட்டுக்கு கரண்ட் வருது, அந்த பிளக்ல ஓட்டையில இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளைங்க போனா தொடாதேன்றது, தொடாத. ஏன்? வீட்டுக்கு வர கரண்ட் கம்மி. இதே டிரான்ஸ்பார்மர் வயர் போகுது, 33,000 வோல்ட்ஸ் போகுது, யாராவது சொல்லுவோமா தொடாதேன்னு? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? டிரான்ஸ்பார்மர் வயர் போகுது, 33,000 வோல்ட்ஸ் போகுது, தொடாதேன்னு நெருங்காதேன்னு பேச மாட்டேன். பேசினா தானே விளங்கிச்சுன்னு அர்த்தம். நிறைய பேர் உங்க உட்கார்ந்து இருப்பாங்க, பார்த்தா ஜப்பான்ல தான் இருப்பா, சச்சோ என்ன சொன்னாரோ தெரியாது. சில பேர் கனடால இருப்பாங்க, ஆனா இங்க தான் இருக்கும் உடம்பு, இங்க அது ரூபம் அறிவும் அங்க இருக்கும். நிறைய பேர் இங்க அப்படி இல்ல. இனிமார்களே, அதான் கேட்டுக்கிறது, டிரான்ஸ்பார்மர் வயரை பார்த்து யாராவது தொடாதேன்னு வானா, நெருங்காவே கரைஞ்சி சாம்பல் ஆயிடுவேன். வீட்டுக்கு வர்ற கரண்ட் தொடாதே, அதை தொட்டா சாம்பல் ஆக மாட்டான். மேலான பெரியார்களே, அதனால அல்லாஹ் சொல்றான், விபச்சாரத்தை செய்யாத இல்ல, நெருங்காதே, நாசமா போயிடும், வரக்கத்தை எடுபட்டுரும், முகத்துல அருள் இல்லா போயிரும், தொட்ட காரியம் தரித்திரியமாயி. மேலான பெரியாரி சொல்லே, அப்ப விபச்சாரம் என்பது அது வேறு ஹிந்தா, உங்களுக்கு தெரியும். அதாவது ஹம்சா ரதி அல்லாஹ்வுடைய ஈரை தப்பி துப்பி இல்லையா, குடல மாலையா போட்டு போன பொம்புல, அவ இஸ்லாத்துக்கு வர்ற நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பையத் வாங்கினான். என்ன சொன்னாங்க, நீ இதுக்கு பிறகு சிலை வணங்க கூடாது. சரி, நான் இப்போ சிறுக்கு செய்ய மாட்டேன். ரெண்டாவது திருட கூடாது. அவ சொன்னா, யார சொல்லலாம், நான் திருட மாட்டேன், ஆனா என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குமா, என் மாப்பிள்ள எனக்கு தேவையான சாமா காசு தாரா இல்ல, எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தேவையா, 200 ரூபாய் தான் தேவை, தாரா 300 ரூபாய் தேவைப்படுது நாயகமே, ஏன்னா மாப்பிள்ள சேப்பில நான் இறங்கிடுறேன், இது ஆறாமா ஆளாதான் கேட்டான். இவளுக்கு தேவையான செலவு மாப்பிள்ள அபு சுஃபியான் தாரதில்லை, 500 ரூபாய் செலவுனா 200 ரூபாய் கொடுக்குறான், எனக்கு போதாது நாயகமே, நான் ராவைக்கு என் மாப்பிள்ள சேப்பில இறங்கி அந்த தேவையான காசை எடுத்துடுறேன், இது ஹராமா ஹலாலான்னு கேட்டாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு தேவையான அளவு மாப்பிள்ள தரலையா, அதை நீ மாப்பிள்ள சேப்பில இருக்கிறது உனக்கு ஹலால், அது ஹராம் இல்லைன்னா. கொண்டாடிதமாய் போய் சொல்லிதாய், பொண்டாட்டி மாட்ட போய் சொல்லிங்க, சேப்பு காலி ஆயிரும், சேப்புல காசு வச்சா காலையில இருக்காது. ஏன்? ரசூலுல்லாவே ஹலால் சொல்லிட்டான். சில மாப்பிள்ளமார அப்படித்தான், கஞ்ச பயலுக இறைச்சி வாங்கி கொடுக்க மாட்டான், கோழிய வாங்கி கொடுக்க மாட்டான், அரிசியை வாங்கி கொடுக்க மாட்டான், ஒண்ணும் இல்லை, ஆனா அவருக்கு சுட்டு சுட்டு புரியாடுவேன், மண்ணு செல்வாதான் வெப்பாவன். மாப்பிள்ளட்ட ஏதாவது வாங்கி கொடுத்தாதானே குசுனிக்கு போனா கோழி இருக்கும், ஒண்ணும் வாங்கி கொடுக்கல, கஞ்ச பிசாசு அல்லாடுக்கு அல்லாடுக்கு கோழியில் மகளூட்டு கேட்காது, ஹாலிக் கேள், அரிசி இல்ல ஹாலிக் கேள், மகளூட்டு கேட்காது. இவரு சரி சரின்னு அவர் கேட்டுக்கிட்டான். இவரு போய் சாப்பாடு உட்கார்ந்தார், பாய போட்டா சகனை வைச்சா, என்னடி சகனை மட்டும் வைக்கிற, சோரங்க ஹாலிக் கேள், மகளூட்டு கேட்காதுடா, நீ அரிசியை வாங்கி தராம புண்ணாக்கி ஆக்கி வைக்க முடியும்? கண்ணியமானவர்களே, செலவை கொடுக்கறல்ல, சாம வாங்கி கொடுக்கறல்ல, ஆனா பொறிச்ச கோழி வேணும், நல்லா விதவிதமா சம்பல் வேணும். என்ன அநியாயம் இருக்கு சுபஹானல்லாஹ், அவ அங்கிட்டு புறக்கி இங்கிட்டு புறக்கி அதை சேர்த்து இதை சேர்த்து அவ ஆக்கி கொடுக்குற படுற பாடு இருக்கு. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு தேவையான காப்பாவை தரா இல்லையா, நீ எடு, அவளுக்கு ஹலால் ஹராம் கிடையாதுன்னா. மேலான பெரியார்களே, இப்ப மூணாவது சொன்னாங்க, ஒலா யஸ்னீன், விபச்சாரம் செய்யக்கூடாது. அந்த ஹிந்தா அக்ரமா சொன்னா யார சொல்லலாம், இஸ்லாத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இந்த கேடுகட்ட செயலை நாங்க செஞ்சது கிடையாது. எப்படி இந்த கேவலமான இழிவான கேடுகட்ட இந்த செயலே இஸ்லாத்துக்கு முன்னாலேயோ பின்னாலே நாங்க செஞ்சது கிடையாதுன்னா ஹிந்தா. அப்ப இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அய்யாமுல் ஜாஹிலியால கூட சில நல்லவர்கள் ஹஜரத் உஸ்மான், ஹஜரத் அபூபக்கர், ஹஜரத் அதே மாதிரி இதுவா ஹிந்தா, இவர்களை போலவோ பார்க்கிறோம், விபச்சாரம் என்பது கிடையாது. மேலான பெரியார், இது ஹராமான வழி, அது ஹராம் ஹராம் தான், அது அது எந்த லாபத்தையும் தராது. சரி, அது இப்ப ஹலாலான வழிக்கு பேர் என்ன, நிக்கா. அதுக்குதான் நம்ம ஒன்று கூடியிருக்கோம். மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா நிக்காக அலஹாலு சொன்னாங்க. அன்னிக்காஹு மின் சுன்னதி, நிக்கா என்னுடைய வழிமுறையில் உள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கடைசி நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரை எந்த நபியும் இல்ல திருமணம் முடிக்காத நபி. எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தேவையே இருக்கல, அல்லாஹ் அப்படி படைச்சான். அடுத்தது வந்து என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வானுலகத்துக்கு தூக்கிட்டா அவங்க திரும்பி வருவாங்க, திரும்ப திருமணம் முடிப்பாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்து ஒரு பெண்ணை முடிப்பாங்க, அந்த பெண்ணுடைய பேர் பாத்திமா, அவ குழந்தைகள் பெறுவா என்பதெல்லாம் ஹதீஸ்ல வருது. ஆக எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சான். மேலான பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் திருமணம் முடிக்கலையோ அவன் பிச்சைக்காரன், பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். வாழ்க்கையிலே செல்வந்தன் காசு இருந்தா இல்ல, மனைவி இருந்தா தான். மேலான பெரியாலே சோதரிகளே, இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, ஆதம் அலைஹி ஸலாத்து சொர்க்கத்துல படைச்சான். சொர்க்கத்துல என்னதான் குறை, சொர்க்கம்னா சொர்க்கமே பாலாறு தேனாறு மதுவாறு, பால சொர்க்கத்தை பத்தி சொல்ல முடியாது, அவ்வளவு இன்பங்கள் நிறைந்த இடம். ஆனா ஆதம் அலைஹி ஸலாத்து கலகலப்பு இல்ல, ஒரு சுறுசுறுப்பு இல்ல, அபாரத்துல மனசு உட்கார்ந்து கிடக்குற. அல்லாஹ் பார்த்தா என்னடா இவ்வளவு படைச்சேன், பாட்டுல உட்கார்ந்து இருக்காரு, என்ன கதை, ஓஹோ இவரை உஜாராக்குற ஆள் இல்ல, யாரு இல்ல, மனைவி இல்ல, ஹவ்வா இல்ல. அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்கள விலாயில ஹவ்வா அலைஹி ஸலாத்து படைச்சுட்டா, சுபஹானல்லாஹ், ஆதம் அலைஹி ஸலாம் ஓடுற ஓட்டத்தை பார்க்கணும் சொர்க்கத்தில். மேலான பெரியார்களே, சொர்க்கத்திலேயா இருந்தாலும் இவங்க இல்லாத இன்பம் இருக்காது. அப்ப அல்லாஹ் பெண்களை படைச்சது அடிமையாக்க இல்ல, பெண்களை படைச்சது கேவலமாக்க இல்ல, பெண்களை படைச்சது வியாபாரத்துக்கு இல்ல, பெண்களை படைத்தது அதாவது ஒவ்வொரு சோப்லையும் சிக்னலை ஒட்டி அவளை கொண்டு வியாபாரம் செய்ய இல்ல. பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், என்னுடைய அத்தாச்சி என்றான், திருமணத்தை அல்லாஹ் தந்து அத்தாச்சி, தன்னுடைய சக்தி, தன்னுடைய வல்லம் என்றான். மேலான பெரியாலே சோதரே, பொங்குல புள்ள இருக்கு இல்லையா, எந்த நிலைமையில் இருந்தாலும் பறக்கத்தான். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தாய் தந்தை மூணு பொம்பளை பிள்ளையை பெத்துட்டா சுவர்க்கம் வாஜிபுண்ணா. பாத்தீங்களா, பொம்பளை புள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் உம்மா பாப்பாக்கு பரக்கத்தான். ஒரு பொம்பளை புள்ள கிடைச்ச உடனே அல்லாஹ் ஒரு மலாயிக்காவை அனுப்புறோம், யசுபுல் பரக்கத்தை தப்போ உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டோ கொட்டு கொட்டுற துவா செய்யறாரு. யாரெல்லாம், பலகீனமான ஒரு தாய் பலகீனமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான், இந்த பிள்ளைக்கு பறக்க செய்யும். இந்த பிள்ளை வீட்டுக்கு போனா தந்தை பொறுப்பெடுப்பார், தந்தைக்கு பறக்க செய்யும். அவர் திருமணம் முடிச்சா கணவனுக்கு பறக்க செய்யும். ஆக மௌத்து வரை இந்த பெண் பொன் புள்ள எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பறக்க செய்து ஒரு மலாய்க்கா துவா செய்து போறாரு. சில வீட்டுக்கு வந்தா தந்தையில தொழில பறக்கது, திருமணம் முடிச்சா கணவனுக்கு பறக்கது, எல்லாம் இந்த பெண்ணுடைய பறக்கத்தான். அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, மூணு பொம்பளை புள்ளன்னா சொர்க்கம் வாஜிபுனே. நம்ம பையன் என்ன சொல்றான், மூணாவது பொட்டையை பெத்த தலாக் வாஜிபுன்றான். பாத்தீங்களா, மூணாவது பொம்பளை பிள்ளையா தலாக்குக்கு ரெடியாவுன்றான். அல்லாஹ் சொல்ல சொர்க்கத்துக்கு தயாரா, இவன் சொல்ல சொர்க்கம் வேணா தலாக்கு ரெடியா, இன்னாலில்லாஹி வைன்னாலிராஜ். ஒரு ஜோடி மூணாவது கட்பமா இருந்தா மாப்பிள்ள சொல்லிருக்கான், மூணாவது பொம்பளையா தலாக், நீ இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு போயிடும். அப்ப இதை எல்லாத்திலும் சொல்லி இருக்கிறான், இப்படிதான் கட்பமா இருக்கு, துவா செய்யுங்க, மூணாவதும் பொம்பளை பிள்ளையார்னா என்ன வாழ்க்கை இல்லா போயிடும், என் கணவன் வந்து இப்படி சொல்றாரு. ஈமான் அப்படிதான் பேசுவான். ஏன்னா ஆணாக்குற திறமை பெண்ணாக்குற திறமை மனைவி கிடையாது, ஆணாக்குறது அல்ல பெண்ணாக்குறது அல்ல. எவ்வளவு பெரிய நசீபுடு பாருங்க. அப்ப அவன் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கான், துவா செய்யுங்க துவா செய்யுங்க. கடைசியில குழந்தை பிரசவ வேதனை, அதனையும் துடிச்சு துடிச்சு கத்தி இருக்கிறான். கடைசியில குழந்தை கிடைச்சிச்சு, பொம்பளை புள்ள. பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்ன தாயும் மூத்து பிள்ளையும் மூத்து. உலகத்தில் அநியாயம் இருக்கு, இந்த வானம் நிக்கிது பூமி ஆடாம இருக்கு, பெரிய விஷயம். நம்ம இந்த பூமிக்கு மேல நடமாடுறோம் இல்லையா, பெரிய பாக்கியம். அல்லாஹ் பொறுமையாளன்றதுக்கு அடையாளம். அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. சமீபத்தில் நீங்களும் பார்த்திருப்பீங்க பத்திரிகையில், முஸ்லீம் காபிரான சொல்ல மாட்டேன், நீ மூணாவது பொம்பளை பிள்ளைன்னா வீட்டுக்கு போயிருந்தான், பார்த்தா அது மூணாவது பொம்பளை, வீட்டுக்கு வந்துட்டா இங்க அங்க போகல, ரெண்டு மாசம் இல்ல பிள்ளைக்கு சிக்ரெட்டால சுட்டு கொண்டுடும். அந்த சிக்ரெட்டால பிள்ளைக்கு ரெண்டு மாசம் பிள்ளைக்கு சுடக்கோல, அது ஃபிட் ஆயிருக்கு, ஃபிட் வந்த வேகத்துல ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன பிள்ளை போட்டு முஸ்லீம் என்ன ஆம்பளை புள்ள வரவா பொம்பளை புள்ள செலவா, இது மூணு பொம்பளை பிள்ளைக்கு செலவழிக்கணுமே. அடுத்தது ஆம்பளை பிள்ளைக்கு ரப்பு அவரா பொம்பளை, ஆம்பளை பிள்ளைக்கு ரப்பு அல்லாவா பொம்பளை பிள்ளைக்கு இவரா, இவரை எல்லாம் பாத்துக்கணுமே. அல்லாஹ் சொல்றான் வலா தக்துல் அவ்லாதக்கும் ஹஷ்யத்தை இல்லா, அடே பஞ்சத்தை பயந்து உங்க பிள்ளைங்களை கொள்ளாய், பொம்பளை பிள்ளைங்களே பஞ்சத்தை பயந்து கொள்ளாயுங்க. நான் உணர்வு துக்குக்கும் வையாகும், உனக்கு சாப்பாடு தரது நான் தான், பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நான் தான். மேலான பெரியாலை சோதர்களே, அல்லா காப்பாத்தணும். பொம்பளை புள்ள மூணா சொருக்கம் வாஜிபா, நினைச்சா இல்லையா? வேற என்ன சொன்னாரு சொல்லும், அந்த பொம்பளை புள்ள பெரியாலாய் திருமணம் முடிக்கிற வயசு வந்துருச்சா, திருமணம் முடிக்குது, கணவன் ஈமான் பூர்த்தி ஆகுது. ஒரு ஆணுடைய ஈமான் பூர்த்தி ஆகணுமா, பெண் இல்லாமல் முடியாது. ஒரு பெண்ணு வேணும், சாதாரணமான படைப்பா. மேலான பெரியார்களே, அவ திருமணம் முடிச்சு தாய் ஆயிட்டாரா, தாயாக்குறது யாரு, அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் யஹபுலி மையஷாவி நாசா, யஹபு என்பது ஹிபத் கிஃப்ட் அன்பளிப்பு. அதாவது நீங்க திருமண ஜோடிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறீங்க, அன்பளிப்பு கொடுக்கறாங்க இல்லையா, பெரிய பிளாஸ் கொடுப்பாங்க, ஃபேன் கொடுப்பாங்க, ஃபிரிட்ஜ் கொடுப்பாங்க, ஏதோ வசதிக்கு ஏற்ற மாதிரி இல்லையா, நிறைய கிளாஸ் செட்டு தான் நிறைய வரும். மற்றபடி பெரிய பெட்டியா இருக்கும், பொண்டாட்டி மாப்பிள்ளை சந்தோஷமா திறந்து பாப்பா, உள்ளுக்கு பார்த்தா வாழைப்பல தோலா இருக்கும், அப்படியும் கொடுப்பான், கொடுப்பான். சரி அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா, ஆமா இப்ப நான் கொடுக்கறேன், நான் கொடுக்கறேன். யஹபு என்பது ஹிபத் கிஃப்ட் அன்பளிப்பு. அல்லாஹ் சொல்ற நான் கொடுக்கறேன், இனாசா எந்த கணவன் மனைவி நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிற புள்ள பொம்பளை புள்ள. அல்லாஹ் சொல்றான் அதுக்கு அடுத்ததுதான் ஆம்பளை புள்ளான். பெரியார்களே இன்னைக்கு என்ன சொல்றேன், எனக்கு மூணு ஆம்பளை புள்ளை, நான் நீட்டியும் படுப்பேன் நிமிந்தும் படுப்பேன், கேட்க யாரும் இல்லைன்றான். நீ ஒழுங்க ஆம்பளை பிள்ளைய வளர்க்கல, நீட்டி படுக்க விட மாட்டான், நிமிந்து படுக்க விட மாட்டான், பிறகு என்ன புனிஞ்சுதான் படுக்கணும். மேலான பெரியார்களே, ஆம்பளை புள்ள என்னதான் வரவா, பொம்பளை புள்ள செலவா, அல்லா மேல சத்தியமா, பொம்பளை புள்ளதான் வரவு, ஆம்பளை புள்ளதான் செலவு. மகர் யாரு கொடுக்கணும், இப்ப நிக்கா நடக்குது இல்லையா, யாரு மகர் கொடுக்கறது சொல்லுங்களேன், பொண்ணுட்டுக்காரங்க வந்திருக்கிறாங்க, இவங்க மகர் கொடுக்கறதா மாப்பிள்ள கொடுக்கறதா, கல்யாணம் முடிக்காத பிள்ளைங்க யாராவது சொல்லுங்களேன், யாரு கொடுக்கணும், பொண்ணு வீட்லயா மாப்பிள்ள வீட்லயா, மாப்பிள்ள இல்லையா, அப்ப யாரு செலவு, யாரு செலவு, மகர் என்ன கொடுக்கணும் சொல்லுங்களே, மகர் என்னத்தை கொடுக்கணும் சோதரே, 101 ரூபா 1001 ரூபா, இது யாரு கண்டுபிடிச்சதோ தெரியல, அந்த 1 ரூபா கதை எல்லாம் சரி வராது. குர்ஆன்ல ஒரு நபி கொடுத்த மகர சொல்லட்டுமா, குர்ஆன்ல வருது ஒரு நபி தன்னுடைய மனைவி கொடுத்த மகர், என்ன தெரியுமா சோதர்களே, இப்ப நம்மகிட்ட மகர் கொடுக்க ஒண்ணும் இல்ல, மாமா சொல்றாரு ஏன் பொண்ணு மகளை உனக்கு நான் திருமணம் முடிச்சு தருவேன், நீ இந்த வேலையை செஞ்சு தந்தான், அந்த வேலையை செஞ்சா அந்த வேலை மகள் ஆயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகளை திருமணம் முடிக்க, கையில ஒண்ணும் இல்ல, மகள் என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ எங்க இருக்கிற ஆடுகளை 8 வருஷம் மேய்ச்சா உனக்கு திருமணம் முடிச்சுட்டாரு. மகர் தாஷரன், நீ 10 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டியா, ஏ மகள் உனக்குண்டான். 10 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சாங்க. நம்ம ஒரு பொண்ணு பார்க்க போறோம், மாமா சொன்னார் 2 மாடு இருக்க, 2 நாளைக்கு மேய்ச்சிரு, 3வது நாள் திருமணம் முடிச்சு தரணும், மாடு நீயோ பொண்ணு வந்துருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் சோதர்களே, ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலை செய்யறவனுக்கு 500 ரூபாய் வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலை செய்யறவருக்கு 500 ரூபாய், மாசத்துக்கு 15,000 ரூபாய். சரியா கணக்கு தெரியாதா சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, என் கணக்குல பார்த்தா டக்குடு பாடும். ஒரு நாளைக்கு 500 கிடைக்குது, மாசம் எவ்வளவு? 15,000. அப்ப வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு எவ்வளவு? 18 லட்சம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கு மகராக 18 லட்சம் கொடுத்தாங்க குர்ஆன் சொல்லுது. நம்ம எவ்வளவு கொடுக்கிறது? 1,001 ரூபா. செருப்பு செருப்பு 99 ரூபா 90 சா. ஏன் 100 ரூபான்னு சொல்லி தொலைய வேண்டியதானே? சொல்ல மாட்டான். 99 ரூபா 90 சா. 100 ரூபா பெரிய காசு. இது 99 ரூபா 90 சாலியா? அப்படியே வாங்குறேன். இது 101 ரூபா. 1,001 ரூபா. சோதர்களை, மகர் கொடுக்கணும் யாரு? மாப்பிள்ள வீட்டிலே பொண்ணு வீடு மகர் கொடுக்கறது இல்லை. அப்ப செலவு யாரு? ஆம்பளை தான் செலவு. ரெண்டாவது வலிமா யாரு கொடுக்கணும் சொல்லுதானே? மாப்பிள்ள. ரொம்ப கவலையோடு சொல்றீங்க, மாப்பிள்ள தான் கொடுக்கணும். கவலையா இருந்தா மாப்பிள்ள தான், சந்தோஷமா இருந்தாலும் மாப்பிள்ள தான். பொண்ணு விட்டு வீட்டுக்கார காசு எடுத்து மக வலிமா கொடுக்கல. இது ஊராவுட்டு கோழிய உமா பேர்ல கட்டம் கொடுத்தாங்க. பொண்ணு போயிட்டு இஸ்தால உட்கார்ந்து இருக்கும், மாப்பிள்ள போவாரு, மாப்பிள்ள தாத்தா ஒரு தாலி கொண்டு கொடுப்பாங்க. இந்த தாலியை செஞ்சது யாரு? பொண்ணுட்டுக்காரு. அவன் வைத்தறிச்சலோட செஞ்சு கொடுத்துருக்கான். இந்த மாப்பிள்ளே அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் முஹம்மது கட்டுறான். ஊராட்டு கோழியே உமா பேர்ல கத்தம் குடிதான். என்ன பொண்ணு செஞ்ச தாலியே மாப்பிள்ள எடுத்து கொடுக்கறான், இவர போய் கட்டுறாரு. அவளுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டி, நான் செஞ்சது நீ எடுத்து கொடுக்கற, நீ கட்டுறியா? என்ன செய்ய? பொட்டையா பிறந்துட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பாலி, இவர் கொஞ்சம் குடிப்பாரு, அவங்க கொஞ்சம் குடிப்பாங்க, ரெண்டு பேரும் படுற பாடு பால வச்சுக்கிட்டு யாழ்லாம் எங்க தான் படிச்சாங்களோ அல்லாஹ் தான் வெளிச்சோம். அப்படி எல்லாம் கிடையாது. என்ன மாணவர்களே, இப்போ வலியமா கொடுக்கணும் யாரு? மாப்பிள்ள தான். பொண்ணு இல்ல, பொண்ணு வீட்டுல இல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணம் முடிச்சாங்க, நபிக்கு விளங்கிருச்சு. நபிக்கு தெரியாது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணம் முடிச்சது. சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு தெரியா, தாஜுல் மதீனாக்கு தெரியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியா, சிதரத்துல் முன்தாவுக்கு மேல போன நபிக்கு தெரியாது. திருமணம் நடந்தது, நபி கோவப்பட்டாங்களா? நபி எச்சரிச்சாங்களா? இன்னைக்கு சாச்சாவையோ மாமாயோ பெரியப்பாவையோ மாமியோ திருமணத்துக்கு சொல்ல மறந்துட்டா. சுபஹானல்லாஹ். எனக்கு திருமணத்துக்கு சொல்ல இல்லையா? உன மையத்திலே முடிக்காத, மையத்து முடிக்குமா? மையத்திலையும் முடிக்காது, பேசாத, வீட்டு பக்கம் வராது, நல்லது கெட்டதுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்ன கலியாதுக்கு சொல்ல மறந்துட்டான். ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்களா? சொன்னாங்க, அவருடைய மகனே ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துருக்கலாம், போங்க ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுங்க. ஏன் ஆட சொன்னார் ரசூல் அல்லாஹி அலைஹி வஸல்லம்? அரபிகள்ட்ட ஆடு ரொம்ப சாதாரணமான ஒரு சாமி. இந்த சீப்பான இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, கோழி எல்லா பங்கனும் கோழி மாதிரி, அந்த ஆடு கணக்கு இல்ல. அப்படி சாதாரணமான ஒரு ஆட்டையாவது கொடுத்துருக்கலாமே, அவுப்பே நீ கொடுங்கன்னு சொன்ன. சோதரர்களே, வலிமால ஆக சிறந்த வலிமா எது தெரியுமா? சக்கடி. சக்கடி தெரியுமா? தெரியுமா? மாஷா அல்லாஹ். சக்கடியே வீட்டுல யாருக்கு போறது? மாவை போட்டு இறக்க போட்டு செய்யறாங்க இல்லையா? சரி, இதுதான் சிறந்த வலிமா. திருமணம் முடிக்காத வாலிபர்கள் யாராவது இருந்தா சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க, அது சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. ஆக சிறந்த வலிமா சாப்பாடு சக்கடி. இன்னைக்கு பாருங்க, சுபஹானல்லாஹ், சோறு மாசி சம்பல், அங்க கோழி, இங்க இறச்சி, அங்க கிழங்கு. கிழங்க யாருமே திங்கிறது இல்ல. ஏண்டான்னு கேட்டேன், வயிறு நிறைஞ்சிருமா? கிழங்க திண்டா வயிறு நிறைஞ்சிருமா? அப்ப நோக்கம் என்ன? பொண்ணுட்டுக்காரர் சோத்த முடிஞ்சிட்டு போகணும். இந்த மாசி சம்பள வச்சே சுபஹானல 10% பெடிக்கிட்டே இருக்கு. ஆமா, நான் ஒருத்தர ஒரு சாலில் மாட்டிக்கிட்டேன். மாசி தானே போடுறான் திங்கிறான், மாசி சம்பள போடுறான் திங்கிறான், போடுறான் திங்கிறான். நான் கேட்டேன், தம்பி கோழி டேர்ன் வச்சிருக்கான், டேர்ன் வச்சுதான் அடிப்பாரான். கிழங்க திங்கிறதே இல்ல, கிழங்கு ஆக்காதீங்க, யாரும் சாப்பிடறது இல்ல. அது வீசுறாங்க, அதை சாப்பிட்டா வயிறு பும்மிருமா? சாப்பிடல. இந்த கல்யாண ஊர்கள் நடக்க இஸ்ராப பாத்தீங்களா, வீண்வரத்தை பாருங்களா, ஊரு பெருமைக்கு நம்ம மாவரைக்க போகக்கூடாது. அல்லாஹ் பயப்படுவோம். ஒவ்வொருக்கும் கேள்வி கணக்கிருக்கு. ஆக சிறந்த விஐபியான ஹதரத் பாத்திமா, ஹதரத் ஆக சிறந்த விஐபியான ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரும் திருமணத்துல ஒரு 200 சகம் வச்சுடா சரித்திரம் இருக்கா. எங்கேயாவது காட்டுங்களே ஏதோ ஒரு சகாபியர் திருமணத்திலே 300 சகன், 400 சகன் இல்லே இல்லே. ஏழைகளா இல்ல சகோதரிகளே, துனியாட செலவை குறைச்சாங்க, தீனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. துனியாவை குறைச்சாதான் தீனுக்கு கொடுக்கலாம், துனியாவுக்கு அள்ளி கொடுத்தா தீனுக்கு அப்படி கொடுக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி ஒருத்தர் அனுப்பினார், ஒரு தேவைக்கு வந்துட்டார். அப்படியா, இந்த தேவையை உஸ்மான் நிறைவேற்ற போய் சொல்லுங்க. உஸ்மான் வீட்டுக்கு முன்னால போய் நின்றார். அந்த மனைவி கணவன் மனைவி சண்டை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மனைவி என்ன சண்டை, சிறிய கொஞ்சம் கூட்டி வச்சுட்டாங்க. சிறிய கூட்டினா என்ன சீக்கிரமா முடிஞ்சிடும், கம்மியாக்கி வச்சா என்ன கம்மியா போகும். அப்ப சண்டை, இவர் பார்த்தாரா இந்த கஞ்ச பயத்தை அனுப்பினாங்க, திரிக்கே சண்டை பிடிக்கிறான், நான் கேட்கிற சாமானா கிடைக்கல வர போற. உடனே உஸ்மான் கண்டான், ஏ இங்க போறேன். இல்ல உஸ்மானே நான் போறேன், வந்த விஷயத்த சொல்லப்பா. இல்ல உஸ்மான் நான் போறேன், ஆளு விடுங்க, வந்ததை சொல்லுடா. அவர் சொன்னாரு, நான் ஒரு தேவைக்கு வந்த சொல்ல அழைச்சது, உங்கள்கிட்ட போய் எடுக்க சொன்னாங்க, நான் வீட்டுக்கு வந்தா திருக்கே சொல்ல முடிச்சிருக்க, எனக்கா இந்த வேலை நடக்க போகுது. சொன்னாங்க உஸ்மான் அல்லாஹ் தஆலா, இங்கவா இங்கவா, இது எங்கட தேவை, எங்க வேலையை நாங்க கிள்ளி கிள்ளி செய்வோம், உங்க வேலையை அள்ளி அள்ளி செய்வோம். ஏன்னா என் திருக்கி என் லாமன்னைக்கு என்னுடைய செலவு கல்லாட்ட கேள்வி கணக்கு இருக்கு, ஆனா அல்லாட பாதையில கொடுக்கறது கேள்வி கணக்கு இல்லை. நான் இதை கம்மியாக்கினா உனக்கு அள்ளி தரலாம், நான் இங்க வீண்வரம் செஞ்சா உனக்கு எப்படி அள்ளி தாரது. சமீபத்தில் ஒரு ஊர்ல ஒரு திருமணம், மாப்பிள்ள போன கார் ஒரு மணி நேரத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆயம், ஒரு மணி நேரத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் அந்த காருக்கு வாடகை மாத்திரம். எவ்வளவு பெரிய அநியாயம் சோதர்களே. அல்லா எங்களை வயல்ல போயிட்டு வேலை செய்ய வச்சானா, இந்த தமிழ் பெண்கள் கஷ்டப்படுற மாதிரி அந்த மழையில ஏறி கொழுவிக்க வச்சானா, 6 மணிக்கு மேல மலையில ஏறினா பிள்ளைகளை கொண்டு போய் அந்த அநாத தொட்டியில போட்டு 6 மணிக்கு ஏறினா அந்தி 6 மணி வரைக்கும் அந்த கொழுந்து பிப்பான், கையெல்லாம் திருத்தி போயிடும், மழை பார்க்கல, வெயில் பார்க்கல, அட்டை கடிக்கிறத பார்க்கல. அப்படி எல்லாம் செஞ்சு அவ கொண்டு வந்து அதை செயலியாக்கி அல்லாஹ் முஸ்லீம்களை கையில தார, முஸ்லீம்களை கையில தார. நீ வச்சு அதை செய்ய நல்லா, இதை வித்துட்டு 1.5 லட்சத்துக்கு 1 மணி கார் பிடிச்சி அல்லாஹ் கோவராம இருக்குமா. மேலான பெரியார்களே, அதனால துனியால விஷயத்தை கம்மியாக்குங்க, ஆகரத்துடைய விஷயத்தை நம் தாராளமா செய்யலாம். மேலான பெரியாலை சகோதரர்களே, இப்ப வழிமாளாக சிறந்த வழிமா சாப்பாடு தக்கடி, அது வேற விஷயம். யாராவது திருமணம் முடிச்சிருந்தா முடிக்காதவங்க இருந்தா இன்ஷா அல்லா நீங்க திருமணம் முடிச்சா உங்களோட சாப்பாடு தக்கடிய போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க கோழி கப்படையில வருவான், வந்து பார்த்தா தக்கடியா இருக்கும், ஏதாவது செய்வான், பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, நிறைய பேர் தக்கடி நிகத்துல வருவாங்களா, வரவே மாட்டாங்க. கற்பனை காலையில நிறைய பேர் சாப்பிடுவோம் இல்ல, நிறைய பேர் காலையில சாப்பிடுறது இல்லையே, பகலைக்கு சாப்பாடு இருக்கான். யா அல்லாஹ், அவன் இறக்கத்துல சொல்லிட்டான், அதுக்கு இந்த அடியாயமா செய்வாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப வலிமா கொடுக்கறது யாரு, கணவன். கணவன் தான் பொண்ணுட்ல இல்ல, அப்ப யாரு செலவு யாரு வரவு. பெண்ணுக்கு வீடு கட்டுற பொறுப்பு யாருக்கு, கணவனுக்கு. பெண்ணுக்கு உடுதுணிகள் கொடுப்பது கணவன பொறுப்பு, பெண்ணுக்கு சாப்பாடு கொடுப்பது கணவன பொறுப்பு. பெண்ணு குழந்தை பெத்தா அவ பால் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா செவிலித்தாழ உண்டாக்குறது கணவன் பொறுப்பு. தாய்க்கு பால் கொடுக்க கூட கடமை இல்லை, அவ முடியாதுன்னா தலை பிடிக்க இயலாது, அவ முடியாதுன்னா தலா சொல்ல இயலாது. அவ தாய் அவளுடைய உரிமை, அவ அன்பா கொடுக்கிறா, கொடுத்தா சரி, கொடுப்பதற்கு காசு கேட்கிறானா அதற்கும் கணவன் காசு கொடுக்கும். ஏன்னா அவன் புள்ள சோதரில எல்லா கணவன் தான், எல்லா கணவன் தான். பிறகு எப்படி பெண்ணு செலவு ஆண் வரவோ, நம்ம மாத்திக்கிட்டோம், எப்படி மாத்திக்கிட்டோம், சுபஹானல்லாஹ், எல்லா செலவும் பொம்பளை புள்ளதான், வீடு கட்டியாச்சு. சில ஊர்கள்ல மாப்பிள்ள போய் பொண்ணை பாக்குறதுல வீட்டை தான் பாப்பார், வீடு ஓகே பொம்பளை ஓகே, அவளுக்கு கண் இருக்கா கை இருக்கா மூக்கு இருக்கா அதெல்லாம் இல்ல, வீடு சூப்பரா இருக்கு போச்சு. வீட்டுல கரண்ட் இருக்கணும், தண்ணி இருக்கணும், கிணறு இருக்கணும், பட்ட போட்டு இருக்கணும், அது இழுக்க மோட்டர் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இவர இதுல திருமணம் ஆயுது, வீட்டை முடிக்கிறானா பெண்ணை முடிக்கிறான். மேலான பெரியார்களே, ஆக எந்த கணவன் தன்னுடைய மனைவியிடத்துல என்ன இருக்கு என்பது கேட்கிறானோ சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவன் ஆகப்பெரிய பிச்சைக்காரன் என்றான். மனைவிட்ட என்ன இருக்குது கேக்குற, மனைவிட்ட என்ன உனக்கு என்ன, பிச்சைக்காரன் என்றாங்க. தோழி ஆகையால் சீதனம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. பச்சை ஆறாம் யாரும் நினைச்சிடாங்க விரும்பிடாங்க, அல்லாஹ் காப்பாற்றும் அவங்கள தராங்க, அது வேற விஷயம். ஏன்னா ஒரு வாப்பட சொத்துல ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கு இருக்கு, அது அவங்க கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளை பிள்ளை தான் சகோதரர்களே வரவு, ஆம்பளை பிள்ளை தான் செலவு. இதை நாங்க மாத்தி வச்சதுக்கு அல்லாஹ் ரசூல் பழி இல்லை. அப்ப இவ திருமணம் முடிச்சுட்டா, மேலான பெரியார்களே இப்போ அவ தாயாயிட்டா, அல்லாஹ் சொல்றா மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுகிறார். பெண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள போறது ஏற்றமா, மாப்பிள்ள வீட்டுக்கு பெண் வாரது ஏற்றமா என்றால், பெண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வாரது தான் ஏற்றம், பெண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு தான் வரணும். சுவர்க்கத்து பெண்களின் தலைவி பாத்திமா அவளை கூட்டிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனார். சொன்னாங்க, பாத்திமா உன்னோட சொர்க்கம் அலியுடைய காலடியில், அலிலாவுக்கு வீட்டுக்கு வைக்கல, இவன்தான் வீட்டுக்கு போனான். ஆக பெண்ணுடைய வீட்டுக்கு கணவன் போறது ஏற்றமல்ல, கணவனுடைய வீட்டுக்கு மனைவி தான் ஆரம்பத்திலே வரும், இதுதான் ரொம்ப ஏற்றமானது. ஆனா காலாகாலமா முதலாவது கணவன் தான் போறார், எங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போவார். சுபஹான் அல்லாஹ், அவருக்கு ஒரு ஹமீதியாலும் சிட்ட ஒன்று தச்சுக்கிடுவார், அதுக்குள்ளார ஒரு பூ ஒன்று குட்டிக்கிடுவார். அது மாப்பிள்ளை தொப்பின ஒரு தொப்பி இருக்கு, அது முழு ஊர்லயும் ஒன்றுதான் இருக்கும், சிறப்பு தொப்பி, மேல எப்பல் மாதிரி நெட்டி ஒன்று இருக்கும், அதை அவர் அப்படி சாச்சி போட்டுக்கிட்டுவார். இந்த மாப்பிள்ள தோரன் ஒத்தே இருப்பான், அவனுக்கு வேலை கையில கரிச்சிப்பை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நெத்தியை பார்த்துக்கிட்டே இருப்பான். மாப்பிள்ளை நெத்தி பேர்த்த அப்படியே தொடச்சிடுவார், மாப்பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, தோது மாதிரி ஆகி ரொபோமாய் நடப்பான், இப்படி போவா, அதை உடுத்தா அப்படித்தான் நடக்கும், சிங்கமாய் நடக்கல அசிங்கமாயுமா. சரி அப்படியே போயிட்டு இவர் கார்ல ஏறக்குள்ள ஒரு போட்டோ அடிப்பாங்க, இறங்கக்குள்ள ஒரு போட்டோ அடிப்பாங்க. சுபஹான் அல்லாஹ், இவர் போய் கொண்ட வீட்டுக்கு முன்னாடி நிப்பாரி, அங்க பெரிய ஒரு பலூன்ல உள்ளுக்கு ஜிகனா இல்ல போட்டு ஊதி வச்சிருப்பாங்க, இவர் இப்படி நேரா நிப்பாரா, எவனாவது சிகரெட் குடிச்சு அப்படி வச்சுடுவான், டோம்னு வெடிக்கும், மா மாப்பிட போடு எல்லாம் ஜிகன் ஐடி சிரிப்பார். சுபா அவருக்கு ஒண்ணுமே தெரியா. உடனே பொண்ணுட தங்கச்சி தம்பி வந்து அப்படியே சப்பாத்த கலட்டி தண்ணியை தெரிப்பார், உடனே ஒரு மோதிரம் கொண்டு போட்டுடுவார், அல்ல ஒரு எம்எல்ஏப்ப கொடுப்பார், அந்த பொண்ணு கையில வெத்தில பார்த்து வச்சிருப்பார், நாலு அவர் அஞ்சு அவர் கையில வெத்தில, அல்லா அந்த புள்ள படுற பாடு. ஏன்னா எல்லா ஊர்லயும் பொண்ணு பார்க்க ஒரு கெஞ்சி இருக்கு, வயசு போல கெஞ்சி, அது வெத்திலே வாயில போட்டுக்கிட்டு அங்க போய் பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அது வெத்திலே கையில வச்சுக்கிட்டு சிரிக்கவும் இல்ல, சிரிச்சா என்ன சிரிக்குது வாயாடியோ அப்படி, சிரிக்கா உம்முடு இருந்தா ஏதோ உம்முடுக்கு ஊமையோ, அப்ப என்ன தரப்புள்ளே பண்ண சொல்றீங்க, சிரிக்கவுமேலா பார்க்கவுமேலா உம்முடு இருக்கா, அந்த நாலு மணி அந்த புள்ள படுற நரக வேதனை இருக்குது சுபஹான் அல்லாஹ். அதை வெத்திலே கொடுத்தாரு, இவரு மாப்பிள்ள போவாரு, போய் கையில உள்ள வெத்திலை எடுத்து அல்லாஹ்வும் சொல்லி அல்லாஹ் முஹம்மது வாலா அல்ல முஹம்மது பின்னுக்கு போடுவாரு, பார்த்தா திஷ்டி கழிஞ்சு போச்சான். அதுக்கு போறதான் வரப்போகுது, இன்னும் திஷ்டி வரல, அதுக்கு போறதான் வரும். நேரான பெரியாளு சோழர்களே, இவையெல்லாம் யார் யார்ட்டையும் காப்பி அடிச்சு இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. கண்ணியமான ஆகையால் திருமணம் என்பது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம், இது ஒரு சடங்கு இல்லை, தொழுக நோம்பு ஜகாத் ஹஜ் மாதிரி இது ஒரு வணக்கம். எப்படிப்பட்ட வணக்கம் தெரியுமா, சொர்க்கத்துல தொழுகை இல்ல, சொர்க்கத்துல நோம்பு இல்ல, சொர்க்கத்துல ஹஜ் இல்ல, சொர்க்கத்துல ஜகாத் இல்ல, ஆனா உலகத்திலேயும் சொர்க்கத்தில் இருக்க ஒரு அமல்னா அது திருமணம் மாத்திரம், சொர்க்கத்துல இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அங்கே நாங்கள் திருமணம் முடிச்சிருப்போம், அந்த திருமணம் இருக்கு சொர்க்கத்தில். மேலான பெரியார்களே, ஹை மாஷா அல்லாஹ், அதனால பாருங்க, பெண்ணு வீட்டுல ஒரு பெட்டிக்கு வந்திருப்பாங்க, மாப்பிள்ள வீட்டுல ஒரு பெட்டிக்கு வந்திருப்பாங்க, எல்லா சாம வாங்கிருப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் சேர்ற அந்த உள் அன்பை அல்லாஹ் தான் கொடுக்கும், ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிந்துணர்வை அல்லாஹ் தான் கொடுக்கும், ரெண்டு பேரும் உள்ளத்துல அன்பை அல்லாஹ் தான் போடணும், அதை கடையில வாங்க முடியாது. அப்ப இந்த கணவன் மனைவி எந்த அளவு அல்லாஹ்க்கு விருப்பமா இந்த திருமணத்தை நடத்துவாங்களோ அந்த அளவு அல்லாஹ் ரெண்டு பேரும் உள்ளத்துல அன்பை போடும், அன்பை போடுவார். மேலான பெரியாலே சூழலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னது, தேவைக்கு ஏற்ற இல்மை படிப்பது பரலாய், கணவன் ஆயிட்டாரு திருமணம் முடிக்க போறாரு, திருமணத்துடைய சட்டத்தை படி ஆயிடுச்சு. அமீதியால போய் கிட்டச்சிருக்கு, நுகை கொடையில முடிவெட்டி இருக்கு, வேறுவல கோக்கி கொண்டிருக்கு, மியாமி ஹோட்டல் பிடிச்சிருக்கு. இவ்வளவு செஞ்ச மாப்பிள்ள இங்க வந்து உட்கார்ந்துருவார். பொண்ணுட வாப்பா வந்து, ஏன் மகளே நான் உனக்கு ஹலால் பஞ்சாதியா தந்துட்டேன் என்று சொன்ன பிறகு அஜினத்துல மூஞ்ச பாக்குறாரு. இவ்வளவு ஏற்பாடு செஞ்ச நீ கவிழ்த்து நிக்காஹாத்தில் மது கூறி வரதி துணி வருவா. இந்த பாடமாக்க தெரியலையா, பாடமாக்க நேரம் கிடைக்கலையா? நுகைகளுடைய போய் முடிவெட்டமே, வேறுவல கோக்கி வந்திருக்கு, நியாமி ஹோட்டல் குடிச்சிருக்கு, அமைதியா கிட்ட வச்சிருக்காரு. ஆனா கவிழ்த்து தெரியாது. அஜினத்தான் முதலாவது சொல்லுவோம், என் மகளை உனக்கு தந்தவன் சொன்ன பிறகு யாரு முதலாவது கவிழ்த்து சொல்றாங்களோ அவர் தான் திருமணம் முடிக்கிறார். அவர் தான் முதலாவது முடிக்கிறார். சும்மா சரி அதுல திரும்பி ஓடிச்சாருன்னு வைங்க, மாப்பிள்ள ஓடலே ஏன் பொஞ்சாதி கொண்டாடாண்டு நல்லா அதுல சுட்டி உட்கார்ந்து இருக்காரு. மேலான பெரியார்களே இப்ப பாருங்க, பொண்ணுல வாப்பா அவருக்கு தெரியாது, என் மகள இத்தனை ரூபாய் மகளுக்கு ரெண்டு பேர் சபை சாட்சியாக உனக்கு நான் திருமணம் முடிச்சு தன்னேன் அது சொல்ல தெரியாதா? அதை படிக்கவும் உடம்புல சந்தேகத்தை உண்டாக்குறேன், சூழ்ச்சிகளை உண்டாக்குறேன், சண்டே உண்டாக்குறேன், சைத்தான் ஓடிடுவான். வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கிறது சொல்றார். எத்தனை பேர் ஓடினும் அதுதான் 40 வருஷம் இன்னும் பதிவு நடக்குது. பேரம் பேத்திய கண்ணும் வீட்டுல பிரச்சனை முடிஞ்சா, வீட்டுல இன்னும் பிரச்சனை. 50-60 வருஷம் வாழ்ந்து புரிந்துக்கிறல ரெண்டு பேரையும் ஏன் அந்த துவா ஓடல? அதனால இப்ப நீங்க வீட்டுக்கு போனா பொஞ்சாதி கூப்பிடுங்க, வா புட்டிங்க முன்னாடி ரோமத்தை என்னடா நல்லதானே போனே பேசாதே, ஓதாமத்தா இந்த பிரச்சனையா இருக்குன்னு ஓதி ஊதுங்க. சைத்தான் போறானா இல்லையான்னு பாப்போம். கதா செய்யறதுதான் சுப தொழுவில், கதா செய்யறதுதான் லோகர் தொழுவில், கதா செய்யறதுதான். அதே மாதிரி இந்த துவாவை நீங்க ஓதலையா, இப்ப வீட்டுக்கு போயிட்டு முதல் வேலை கொண்டாடிக்கோங்கவா, ஒண்ணும் பேசாத, கழுத்த குண்டு புட்டிச்சு ஓதி ஊதுங்க, சைத்தான் போறானா இல்லையான்னு பாருங்க. ஓதி ஊதல்ல பதிரி யுத்தம், சில நாளைக்கு உகதி யுத்தம், பல்லு உடை கண்ணியமானே. அப்ப இந்த துவா தெரியாது பாருங்களே. அப்ப திருமணம் அப்போது சந்தர்ப்பத்துக்கு தேவையான அறிவை படிப்பது பரவாயில். சேர்ற நேரம் அல்லாஹும் எங்களுடைய பேரை சைத்தான தீங்க விட்டு பாருகாரு, எங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுதா அந்த குழந்தையும் சைத்தான தீங்க விட்டு, எவ்வளவு அருமையான துவாக்கள் பாருங்க. ஆக மேலான பிரியாதி சோதரே, அப்ப திருமணத்திலே கணவனும் தான் மனைவியும் தான், அல்லாவை சந்தோஷப்படுத்துறாங்க மாஷா அல்லா, ரெண்டு பேர் உள்ளத்துல அன்பு அல்லா போடுவான். அல்லாவை கோபப்படுத்துறாங்க, சில பேருடைய நிக்கா பள்ளியில அழகா நடக்குது, ஆனா வழிமாக்கு ஹோல்ல போடுற கூத்த பாத்தீங்கன்னா இது பள்ளியில நடந்த நிக்காவா என்று சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு. சுபஹானல், அவ்வளவு மோசம். அல்லாவை ஏமாத்தவானா? அல்லாவை ஏமாத்தவேனா? அல்லாவை ஏமாத்தல. அல்லாக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. பள்ளியில அழகா செஞ்சுட்டு அங்க போனா மாப்பிள்ளைக்கு ஒரு தோலை, பொண்ணுக்கு ஒரு தோழி. இந்த தோழியும் தோழனும் படுற பாடு இருக்கு, இந்த பூமி தாங்காது. சுபஹானல்லாஹ், கண்ணியமால சொல்ல நிறைய இருக்குது. ஹைர் சார விலகினா போதும். மேலாரத்தி ஆகையால் திருமணம் என்பது ரெண்டு பேர் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுடைய அந்த முறப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சா அல்லாஹ் ரெண்டு பேரும் உள்ளத்துல அன்பை போடுறான், நல்ல சந்ததிகளை கொடுப்பான். ஹாபில்களை, ஆலிம்களை, தாய்கள், இந்த முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடிய இமாம்களை அல்லாஹ் அந்த சந்ததிகளா கொடுப்பான். தேங்காய் மரத்துல மாங்காய் வருமா? மாங்காய் மரத்துல தேங்காய் வருமா? தாய் தன்மை எப்படியோ பிள்ளையும் அப்படிதான், நம்ம எப்படியோ அப்படிதான் பிள்ளை. நம்ம செய்ததெல்லாம் செஞ்சுட்டு அங்க அப்துல் காதர் ஜெயிலானி யாரும் எதிர்பார்க்க முடியாது. காலி அவங்க கிஷ்டிமாவது ஒரு புள்ள கிடைக்கணுமா? கிடைக்குமா? கிஷ்டிமா இல்ல கிடைக்கும். ஏ நம்ம ஒழுங்கா இல்லையே. அதனால சோழர்களே, நமக்கு சந்ததி நல்லா அமையணுமா? தாய் தந்தை நல்லா ஆயிரும். நூல போல சேலே, தாய போல புள்ள. மேலான பெரியாரி சொல்லி ஆகையால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏ ரசூலல்லாஹ் சொன்னாங்க, உங்க நிக்காஹ் எலான் செய்யுங்க, பள்ளியில வைங்க, என்ன மலாய்க்கா மாதிரி இருக்கிறாங்க. அசர் தொழுது ஒதுவோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தம்பதிகளை கபூல் செய்வானாக. இவர்களை கொண்டு அல்லாஹ் பூரா உலகத்தில் தீனுடைய வேலையை வாங்குவானாக. இவர்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை சந்ததிகளை கொடுப்பானாக. ஆப்பிள்களை ஆளுமுடைய தாய்களை முத்தபீன்களை கொடுப்பானாக. சகலவிதமான ஷைத்தான் சூழ்ச்சிகள் கந்திஷ்டிகள் அதே மாதிரி சூரியங்கள் அனைத்து பிரச்சனைகளை விட்டு இவர்களை எல்லாம் பாதுகாப்பானாக. இவன் இவடி காலமா வாழ வைப்பானாக. இவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்மாவை கபூல் செய்வானாக. ரப்பனா தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அஸ்ஸலாமு முஸ்லிமன் கஸீரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளம் ஆகிய www.tamilbayan.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.